நன்றி என்ற தலைப்புக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்ற தருணமாக இத்தருணத்தை கருதுகிறேன். ஆன்றோர்கள் நிறைந்த அவைக்கண் யான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய சென்னை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அருளாளர் ஐயா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இனிப்பையும் இலக்கியத்தையும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருக்கிற கிருஷ்ணா இனிப்பகத்திற்கு என்னுடைய நன்றி. ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும், இனியவன் ஐயா. எப்பொழுதுமே இனியவனாகவே இருக்கிறார். எந்த நேரத்தில் அவரோடு பேசினாலும் இனிமையை மட்டும்தான் தருவார். ஐயா அவர்களிடமிருந்து அந்த இனிமையை நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஐயா அவருக்கு நன்றி. திருமகன் ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவருடைய கல்லூரிக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவ்வளவு வேலை இருக்கும், தொடர்ந்து வேலை இருக்கும், அவ்வளவு பணி செய்து கொண்டே இருப்பார். போய் நின்றவுடன் ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகையோடு தான் வரவேற்பார். வந்த உடனே கேட்பார், சாப்பிட்டீங்களா, ஏதாவது சாப்பிடணுமா, சாப்பிட சொல்றேன், சாப்பிடுங்க, ஏதாவது எடுத்துக்கிட சொல்றேன், சாப்பிடுங்க. அந்த வரவேற்பு, உபசரிப்பு, இன்முகத்தோடு பார்க்கிற பழகுகிற தன்மையை திருமகன் ஐயாவிடம் இருந்துதான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஐயாவருக்கும் நன்றி. இரண்டு ஆளுமைகள், ஒருவர் வரவில்லை என்றாலும் நான் சொல்லியே தீர வேண்டும், இரண்டு ஆளுமைகள். அந்த ஆளுமை பண்பை நான் இவர்களிடமிருந்துதான் கற்றேன் என்று சொல்லலாம். ஒன்று உலகநாயக பழனியம்மா, இன்னொன்று பர்வீன் சுல்தான். இரண்டு பேரிடம் இருந்துதான் ஆளுமையை கற்கிறேன். கம்பன் விழாவில் எல்லாம் பார்க்கலாம், அப்படி கட்டளை போடுவார்கள், இதை எடுத்து அங்கவே, இதை நீ செய், இதை நீ செய். வேலை எவ்வளவு, வேலை நடந்து கொண்டே இருக்கும், வியப்பாக இருக்கும். இந்த பாரதி பாடுவானி, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையின், அப்படி பார்த்த உடனே இவரையும் அவரையும் தான் என்னுடைய நினைவு கூறும். இவர்கள் இருவரிடமிருந்தும் ஆளுமையை கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் வாசுகி அம்மா வந்து இருக்கிறார். உண்மையிலே என்னுடைய நலனை எப்பொழுதும் விரும்புகிற ஒருவர். மேடையில உட்கார்ந்துருக்கவங்களும் பார்த்தா சின்ன வயசுல நாங்களும் பயந்து இருக்கிறோம். அவர்களுடைய பேச்சை கேட்டு சாரதா நம்ம யாருடைய பேச்செல்லாம் கேட்கணும்னு அப்பா எல்லாம் சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறேன். கூட்டிட்டு போவார். உட்கார்ந்தவர்களினுடைய பேச்சை கேட்டு ஒரு மிகப்பெரிய பிரமிப்போடு இருந்திருக்கிறேன். அவர்களுடைய பக்கத்தில் என்று உட்கார்ந்திருக்கிறேன் என்று எண்ணுகிற பொழுதே மகிழ்வாகவும் நிறைவாகவும். எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத மலர்மகன் ஐயா அவர்களும், புதுகை தர்மராஜ் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. மேலும் திருக்குறளிலோ கம்பனிலோ இலக்கியத்திலோ எந்த எனக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் நான் கேட்க நினைப்பது பாலசீனிவாசன் ஐயாவை மட்டும்தான். அவர் வந்திருக்கிறார், ஐயா அவருக்கும் நன்றி. இலக்கிய சாரல் என்ற அமைப்பை என்பால் ஒப்படைத்து ஹைதராபாத்திலே என்ன நடக்கிறது என்று தினந்தோறும் தொலைபேசியில் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கவிமாமணி ஐயா, என்னுடைய குருநாதர் கவிமாமணி இளைவன் ஐயா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்று காலையிலும் வாழ்த்து செய்தியை அனுப்பிவிட்டார். ஐயா அவருக்கும் நன்றி. இத்தனை அருமையான சான்றோர்கள் நிறைந்த அவையில் பேசுவதற்கே மிகுந்த மகிழ்வாக இருக்கிறது. இப்பொழுது கம்பனில் நன்றி என்னுடைய தலைப்பிற்குள்ளாக செல்கிறேன். கம்பனில் நன்றி என்ற தலைப்பிற்குள்ளாக செல்வதற்கு நம்முடைய இதிகாசங்களும் நம்முடைய காப்பியங்களும் இலக்கியங்களும் எதை முன்னிலைப்படுத்துகிறது, எதை முதன்மைப்படுத்தி பேசுகிறது என்று அனைத்தையும் ஆராய்கிற பொழுது எல்லா இதிகாசமும் காப்பியங்களும் இலக்கியங்களும் ஒரு மைய பொருளை முன்னிலைப்படுத்தி வைக்கிறது. அந்த மைய பொருள் எது என்று ஆய்ந்து நோக்குகிற போது அவை முன்னிலைப்படுத்தி வைக்கிற மைய பொருள் அறம். அறம் என்பதையே எல்லா இலக்கியங்களும் எல்லா காப்பியங்களும் இதிகாசங்களும் பேசுகிறது. அப்படி அறம் என்றால் என்ன என்று ஆழ்ந்து நோக்குகிற பொழுது ஒவ்வொன்றும் ஒரு விளக்கத்தை தருகிறது. மணிமேகலை சொல்கிறது, பசிப்பினி அறுத்தல் அறம் என்று மணிமேகலை பேசுகிறது. எவன் அங்கு பசித்திருக்கிறானோ அவனுக்கு உணவளிப்பது அறம் என்று மணிமேகலை பேசுகிறது. சிலப்பதிகாரம் சொல்கிறது, அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாகும், உரைசால் பத்தினியில் உயர்ந்தோர் எடுத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரம் அறத்தை பேசுகிறது. சீவக சிந்தாமணி துறவரத்தை அறமாக பேசுகிறது. ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறத்தை சொல்கிறது. இறுதியாக அறம் என்றால் என்ன என்று வந்து நிற்கிற இடத்தில் ஒருவன் அறத்தோடு இருக்கிறான் என்று சொன்னால் நல்ல பண்புகளோடு ஒழுகுதல் அறம் என்ற பொதுமையை பார்க்க முடிகிறது. நல்ல பண்புகளோடு ஒழுகுதல் அறம். அப்படி என்று சொன்னால் நல்ல பண்புகள் எவை, நல்ல பண்புகள் எவை என்ற ஒரு கேள்வியை முன்னிலைப்படுத்துகிற பொழுது ஆசார கோவையிலிருந்து அதற்கான விளக்கத்தை நான் எடுக்கிறேன். ஆசார கோவை சொல்கிறது, நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியறிவோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து, இவை எட்டும் ஒழுக்கங்கள் என்று ஆசார கோவை சொல்லுகிறது. அதில் அவை முதன்மைப்படுத்த நினைப்பது நன்றியறிதல், நன்றியோடு இருத்தல், நன்றி என்ற பண்பை முதன்மைப்படுத்துகிறது. அந்த நன்றி என்ற பண்பு கம்பனில் எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது, எந்த எந்த இடங்களில் கம்பன் நன்றியை உயர்த்தி சொல்கிறான், நன்றி இல்லை என்று சொன்னால் என்ன என்ன நிகழ்கிறது என்பதை வைத்து இந்த காப்பியத்தை அணுகணிக்கிறேன். முதலில் கம்பனின் நன்றி, கம்பனில் நன்றி என்ற இந்த தலைப்பை நான் இப்படி பார்க்கிறேன். கம்பனின் நன்றி, ஒருவன் ஒரு செய்தியை உலகிற்கு சொல்கிறான், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அந்த செயலில் அவன் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறான் என்பது வேண்டும். வீட்டுல குழந்தைகள் இருக்கு, ஒரு குழந்தைகிட்ட அப்பா சொல்லி கொடுத்துட்டே இருக்க, உண்மையை தான் பேச வேண்டும், உண்மையை பேசுவது சிறந்த பண்பு, உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அந்த குழந்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தொலைபேசியில் அழைப்பு வருகிறது, அவருடைய மனைவி பேசுகிறார், அவருடைய அலுவலகத்தில் இருந்து உயர் அதிகாரி போன் செய்கிறார். என்ன சொல்வது என்று கேட்டால், நான் வீட்டில் இல்லை என்று சொல்லிவிடு, எனக்கு வேலை இருக்கிறது, நான் வீட்டில் இல்லை அப்படி என்று சொல்லிவிடு. குழந்தை பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறது. குழந்தைக்கு இவர் இப்பொழுதுதான் சொன்னால் உண்மையை பேச வேண்டும் என்று, உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு இவரே போய் சொல்கிறார். இங்கே கம்பன் நன்றியை பேச வருகிறார். நன்றியை பேச வருகிற கம்பன் தன் அளவில் எந்த அளவிற்கு நன்றி உடையவராக திகழ்கிறார் என்று ஆழ்ந்து நோக்குகிற பொழுது, உண்மையில் கம்பன் தன் அளவில் மிக சிறந்த நன்றி உடையவராகவே திகழ்கிறார். எல்லா இடங்களிலும் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கம்பன் 10 இடங்களில் தான் தனக்கு உதவிய சடையப்பா வள்ளலை மறவாமல் 10 இடங்களில் பேசுகிறார். காகிதத்தில் தொடங்குகிறார், இடையின் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பி தோமரு மாக்கதை சடையன் நல்லூர்வையின் தந்ததே. முதல் பாயிரத்திலே சொல்றார், நடையின் நின்றுயர் என்று தொடங்குகிற அந்த பாயிரத்திலேயே முதல் இடத்தில் அவருடைய நன்றியை வெளிப்படுத்தி விடுகிறார். திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் தனக்கு உதவினார் என்று அந்த இடத்திலிருந்து இந்த பாயிரத்திலிருந்து அவருடைய நன்றி உணர்வானது தொடர்கிறது. வேள்வி படலத்தில் வருகிறார், விஸ்வாமித்திரர் ராமனுக்கு படைகளம் கொடுக்கிறார். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு படைகளம் கொடுக்கிறார். அந்த இடத்தில் இவர் பேசுகிறார், மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன சடையன் வண்ணை அண்ணல்தன் சொல்லே அண்ண படைக்கலம் அருளினாதே. எப்படியாம் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணெய், வறுமை என்ற நோய்க்கு மருந்து என்னவென்று கேட்டால் சடையன் வெண்ணெய் நல்லூர், வெண்ணெய் நல்லூரில் இருக்கிற சடையனிடம் செல்ல வேண்டும், வறுமை நோய்க்கு அதுதான் மருந்து. ஆக வறுமை நோய்க்கு மருந்து யார் என்று கேட்டால் சடையன் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு அவர் தனக்கு உதவிய செய் நன்றியை மறவாத தன்மையை இந்த இடத்தில் கம்பன் வெளிப்படுத்தும். அடுத்ததாக கம்பன் அகலிகை படலத்தில் பேசுகிறார். அறமடந்தையர் என்று தொடங்குகிற பாடலில் பேசுகிறார். மிதலை காட்சி படலத்தில் பேசுகிறார். மிதலை காட்சி படலத்தில் என்ன பேசுகிறார் என்றார், வெண்ணிலா, வெண்ணிலாவினுடைய தோற்றம் மிதலையில் தெரிகிறதாம். நிலாவினுடைய தோற்றம் மிதலையில் தெரிகிற இந்த நிலாவின் தோற்றத்தை எப்படி இவர் ஒப்பிடுகிறார் தெரியுமா, பண்ணை வெண்ணை சடையன் தன் புகழ் போல் எங்கும் பரவி. இந்த நிலா ஒளி எல்லா இடங்களிலும் பறந்திருக்கிறதாம். எப்படி பறந்திருக்கிறதாம், திருவண்ணை நல்லூர் சடையனினுடைய புகழ் உலகியெல்லாம் எப்படி பறந்திருக்கிறதோ அப்படி எல்லா இடங்களிலும் இவரினுடைய புகழானது பறந்து விரிந்திருக்கிறது என்று தன்னுடைய நன்றியினுடைய தன்மையை வெளிப்படும் விதமாக இந்த இடத்திலும் பேசுகிறார். யுத்தகாண்டத்தில் பேசுகிறார். யுத்தகாண்டத்தில் நலன் வந்து சேதுவை கட்டுகிறான். நலன் சேதுவை கட்டுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது, அவரினுடைய முந்தைய வினை பயன். நலனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது, அவன் நீரில் மிதந்து கொண்டுதான் இருப்பான், அது அவனுடைய முன்னைய சாபம். அது நீரில் மிதந்து கொண்டே இருப்பான், ஆதலால் அவனிடம் அந்த சேது சமுத்திர, இப்பொழுது சேது சமுத்திர திட்டம் இப்பொழுது பேசுகிறோம், அந்த சேது இருந்த இடத்தை பாலத்தை கட்டுவதற்கான வேலையை நலனிடம் ஒப்படைக்கிறார். நலனிடம் எல்லா வானரங்களும் பாறைகளை தூக்கி தூக்கி வீசுகிறதாம். அந்த பாறைகளை எல்லாம் தாங்கி பிடித்து பாலம் அமைத்துக் கொண்டே வருகிறாராம். அது எப்படி அமைத்துக் கொண்டே வருகிறாராம், எப்படி தாங்கி பிடித்து பாலம் அமைக்கிறாராம், விஞ்சையில் தாங்கினான் சடையன் வெண்ணையில் தஞ்சம் என்றோர்களை தாங்கும் தன்மை போல். எப்படி அந்த பாறையை தூக்கி போடுகிறதாம், வானரங்கள் எல்லாம் அதை தாங்கி பிடிக்கிறானாம், எப்படி எப்படி சடகன்வெண்ணை நல்லூரிடம் தஞ்சம் என்று வந்தவர்களை அவர் எப்படி தாங்கி பிடிப்பாரோ அப்படி தாங்கி பிடிக்கிறார் என்று கம்பன் எழுதுகிறார். இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் அவர் அவருடைய நன்றியினுடைய தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவரின் வள்ளல் தன்மையை உயர்த்தி பேசிக்கொண்டே நாகபாச படலத்தில் வாசம் கலந்த என்ற பாடலில் பேசுகிறார், மருத்துவமனை படலத்தில் பேசுகிறார், அந்தனர் வணிகர் என்ற படலத்தில் பேசுகிறார், இறுதியாக திருமுடி சுற்று படலத்தில் அருமையாக பேசுகிறார். எத்தனை யுகங்கள் கடந்த பிறகும் இந்த பாடலானது நிலைக்கும் என்பதை கம்பன் அன்றே உணர்ந்திருக்கிறார். எத்தனை யுகங்கள் கடந்த பிறகும் எனக்கு உதவியவரின் பெயர் நிலை பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அந்த இடத்திலும் எழுதுகிறார். அரியணை அனுமன் தாங்கு அங்கதன் உடைவாள் என்று பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பெற்ற விரை செறி கமலத்தால் சேர் வெண்ணெய் ஊர் சடையன் தங்கள் மரபிலோர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் நோலி என்று எழுதுகிறார். எத்தனை யுகம் கடந்து விட்டது, எத்தனை யுகம் கடந்து விட்ட போதிலும் இந்த பாடலை பாடுவது எல்லோராலும் செய்கிற செயல், அந்த செயலிலே சடையனுடைய பெயர் இடம்பெறுகிறது என்ற மகிழ்வு அவருக்கு. இறுதியாக விடைக்கொடு படலத்திலும் பாடுகிறார், மறையவர் வாழி வேதமனு நெறி வாழி நன்னூல் முறை செய்யும் அரசிங்கன் உம்மழை வாழி மெய்மை இறைவன் ராமன் வாழி கதை கேட்போர் வாழி அரை புகழ் சடையன் வாழி அரும்புகழ் அனுமன் வாழி. உடைகொண்டு படலத்திலும் இறுதியாக அந்த நன்றியை மறக்காத தன்மையை பார்க்கலாம். எப்படி பெரிய புராணத்துக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தாரோ உலகெல்லாம் அதை முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வைத்து பாடினாரோ, இங்கு தனக்கு பொருளுதவி கொடுத்து தந்தையை இழந்த நாளிலே தன்னை அரவணைத்து உணவு கொடுத்து உறையுள் கொடுத்து கல்வி அறிவு கொடுத்த சடையப்ப வள்ளலை பாட வேண்டும், நன்றியறிவோடு பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு 10 இடங்களில் அவரினுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக கம்பன் பாடுகிறார். இது கம்பனினுடைய நன்றியின் திறத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கம்பன் காப்பியத்திற்குள்ளாக எப்படி நன்றி என்ற பண்பை புகுத்துகிறார் என்ற சிந்தனைகளோடு செல்லுகிற பொழுது, முதலில் இந்த காப்பியத்திலே இந்த பண்புதான் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துகிற பண்பாகவே அமைகிறது. அது எப்படி என்று பார்க்கிற பொழுது, சம்பாசர யுத்தம் நடக்கிறது. சம்பாசர யுத்தத்தில் இங்கு தசரதனினுடைய படைகள் எல்லாம் தோற்று வீழ்ந்து கொண்டிருக்கிறது. தசரதன் தோற்று விடுவானோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. படைகள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று தசரதனுக்கு தெரியவில்லை. தசரதன் நடுங்கி கொண்டிருக்கிறான். கைகேயி வருகிறார், தேரை செலுத்துகிறார். தேர் செல்கிற வேகத்தில் தேரினுடைய அச்சாணி உரிந்து போய்விடுகிறது. தன்னுடைய கட்டை விரலை கொடுத்து தேரை செலுத்துகிறார். போரில் கைகேயும் தசரதனும் வெற்றி பெறுகிறார். அந்த நிலையில் தன்னுடைய போரில் தான் வென்ற ஒரு மகிழ்ச்சியில் என்ன செய்வதென்று அறியாத இடத்தில் அந்த நன்றியை செலுத்த வேண்டும். தனக்கு உதவிய ஒருவருக்கு நன்றி செலுத்துதல் என்பது முறை. அந்த முறையை கொண்டு தனக்கு உதவியவர் தன்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் கூட அவளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அந்த நன்றியை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுக்கிறார் வரம். அதனால் வருகிற மிகப்பெரிய திருப்பு முனையாகவே இந்த காப்பியம் நகர்கிறது. நன்றி என்ற ஒரு பண்பை அவர் கொடுக்கிறார். அந்த பண்பினுடைய குறியீட்டை அவர் மாற்றிக் கொள்கிறார். கைகேயி அவர் கொடுத்தது நல்ல எண்ணத்தில் நன்றி என்ற ஒரு பண்பை அவர் முன்வைக்கிறார். அந்த பண்பின் குறியீடு அங்கு மாற்றப்படுகிறது கைகேயினுடைய. கைகேயினால் மட்டுமல்ல, கைகேயை மாற்றிய ஒரு பூனி என்ற பாத்திரத்தினால் அது மாற்றப்படுகிறது. இப்படியாக அந்த பண்பு அந்த இடத்திலே காப்பியத்திலே முக்கிய இடத்தை பெறுவதாக அந்த பண்பு அமைகிறது. கம்பனியுடைய பாத்திரங்கள் நன்றியை எப்படி வெளிப்படுத்துகிறது ஆய்ந்து நோக்குகிற பொழுது, யாரை கேட்டாலும் கம்ப ராமாயணத்தில் நன்றியுடைய ஒரு பாத்திரத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே முதலில் சொல்கிற பாத்திரமாக கும்பகர்ணன் தான் இடம்பெறுவார். எல்லாராலும் சொல்லப்படுகிற செய் நன்றி மறவாத செம்மலாக உயர்ந்து நிற்கக்கூடியவர் கும்பகர்ணன். உனுயர்ந்த உரத்தினன் மேனிமிருந்த விடுக்கினன் தானுயர்ந்த தவத்தினன் வானுயர்ந்த வரத்தினன். மிக சிறப்பு மிக்கவன் கும்பகர்ணன். அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் உறக்கத்தில் இருந்து கலைந்தவுடனே கேட்கிறான், ஜானகியை விடுத்து விட்டாயா? பிடித்து வைத்திருந்த அந்த பெண்ணை விடுத்து விட்டாயா என்று தூங்கி எழுந்து தூக்கத்தில் இருந்து அவனுடைய சிந்தனை தூக்கத்தில் கூட அதிலே மூழ்கி இருந்திருக்கிறது. எழுந்தவுடன் கேட்கிறான், அண்ணன் தவறு செய்கிறான் என்பதை உள்ளுக்குள்ளாக அறிந்தவள். அவனுக்கு தெரிகிறது, இருந்த போதிலும் அண்ணன் தனக்கு உணவளித்திருக்கிறான், உரையுள் அடித்திருக்கிறான், தன்னை வளர்த்திருக்கிறான். அந்த நன்றி அவன் உள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. வீடன் வந்து அழைக்கிறான், அந்த அரசாட்சி கிடைக்கும், அவன் தவறு செய்கிறான் என்று தெரிந்தும் அவனோடு எதற்கு இருந்து இறந்து போக நினைக்கிறார் என்று கேட்கிறார். மிக அருமையாக சொல்கிறார் பாருங்கள், நீர்கோள வாழ்வை நச்சி நெடிந்த நாள் வளர்த்து பெண்ணை போர்க்கோளம் பூண்டோருக்கு உயிர் கொடாது அங்கு போகேன். வாழ்க்கையினுடைய நிலையாமையை மிக அருமையாக ஒரு அரக்கரினத்தில் பிறந்தவன் பேசுகிறான். நீர்கோள வாழ்க்கை, நீரினால் போடப்பட்ட கோளம் இல்லை நீரின் மீது போடப்பட்ட கோளம், இரண்டு வகையில பார்க்கலாம். இரண்டுமே நிலை இல்லாது, நீரின் மீது நீங்கள் போட்டு கோளம் போட்டாலும் நிற்காது, நீரை கொண்டு கோளம் போட்டாலும் நிற்காது. எவ்வளவு நிலை இல்லாத இந்த அற்ப வாழ்க்கையை நம்பியானா உன்னோடு வர சொல்கிறாய். என்னுடைய அண்ணனுக்காக உயிர் கொடுப்பது பெரியது, செய்நன்றிக்காக உயிர் கொடுத்தலே பெரியது, இதற்காக நான் வரப்போவதில்லை என்று மறுத்து பேசுகிற இடத்தில் கும்பகர்ணனினுடைய செய்நன்றி எவ்வளவு உயர்வாக உயர்ந்து நிற்கிறான். அண்ணனிடம் ஆனால் சொல்லுகிறான், வென்று இவன் திரும்புவேன் என்று உரைத்திலன் விதி உள்ளது பிடர் பிடித்து உந்த நின்றது என்று சொல்லுகிறான். நான் வென்று வருவேன்லாம் சொல்லவே இல்லை, நான் எனக்கு தெரியும் நான் இறந்து விடுவேன். ஆனால் இது விதியினுடைய பயனா இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நான் இறந்த பின்பாவது ஜானகியை விடுத்து விடு, அவளை விடுவித்து விடு என்று சொல்லுகிற தன்மையிலே கும்பகர்ணன் மிக உயர்ந்து நிற்கிறான். போர்க்களத்தில் அவன் நிற்கிற பொழுது எல்லோருமே பயப்படுகிறார்கள், வானரங்கள்லாம் மஞ்சு ஓடுகிறது. கும்பகர்ணன் நீலன் ஒரு மலையை வீசுகிறான், கையால இப்படி தட்டி விட்டாச்சு, மலை பொடி பொடியாக போகிறது. அனுமன் அந்த பக்கத்தில் இருந்து மலையை வீசுகிறான், திருப்பி அனுமன் மீதே வீசுகிறான், அனுமன் பயந்து ஓடி விடுகிறான். அங்கதன் வீசுகிற மலையெல்லாம் பொடி பொடியாக போய் விடுகிறது. சுக்கிரீவனையே தூக்கி சென்று விடுகிறான். எப்படி போர் புரிகிறான் அவனுடைய தன்மை, சுக்கிரீவனை தூக்கி செல்கிறான். ராமன் தன்னுடைய அம்பை விட்டு அவனுடைய மூச்சை அறுக்கிறான். அந்த நேரத்தில் சுக்கிரீவன் விழித்துக் கொண்டு அவனுடைய மூக்கையும் செவியையும் அறுத்து சென்று விடுகிறான். மூக்கும் செவியும் அறுபட்ட நிலையில் இருந்து அவன் விழிக்கிற பொழுது கண்டு வருத்தமுற்று கோபமுற்று மீண்டும் போர் புரிய தொடங்குகிறான். ராமன் அவனுடைய வில்லால் வலது கையை முறிக்கிறான், வலது கை நிலத்தில் விழுகிறது. கீழே விழுந்த வலது கையை தன்னுடைய இடது கையால் எடுத்துக்கொண்டு போர் புரிய துவங்குகிறான். ராமன் மீண்டும் அம்பு விடுகிறான், இடது கையும் புரிகிறது, வலது கையும் இல்லை இடது கையும் இல்லை, இரண்டு கால்களிலும் போர் புரிகிறான், இரண்டு கால்களையும் கொண்டு போர் புரிய துணைகிறான். மீண்டும் ராமன் அம்பு விடுகிறான், அவனினுடைய வலது கால் கீழே விடுகிறது. வலது கால் இல்லாத நிலையிலும் ஒரு காலை கொண்டு நுண்டி அடித்துக் கொண்டு போர் புரிகிறான். ராமன் இன்னொரு அம்பையும் விடுகிறான், அந்த காலும் விழுந்து விடுகிறது. இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் மற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிற தருணத்திலும் தன்னுடைய வாய் கொண்டு போர் புரிகிறான். அந்த நிலையை பார்க்கிற பொழுது ராமனாலே முடியவில்லை, வள்ளலும் வளர்க்கலம் விதிர் விதிர் புற்றான் என்று கம்பன் எழுதுகிறார். ராமனாலேயே முடியவில்லை அந்த இடத்தை பார்க்கிற கம்பன் கை நடுங்கி விடுகிறது. ராமனுக்கு என்ன வீரம் இல்லை அவனுக்கு, இந்த செய்தி நன்றி உனக்கு இவ்வளவு வீரத்தையா கொடுத்திருக்கிறது, ஒரு பண்பு இவ்வளவு வீரத்தை கொடுக்குமா என்றால் கொடுக்கும். நன்றி என்ற ஒரு பண்பு அவனுள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது, அவன் ஒரு பாவமும் அறியாதவன், நன்றி என்ற பண்பில் ஊறி போனவன். அந்த ஒரு பண்பு அவனுக்கு அவ்வளவு வீரத்தை கொடுத்திருக்கிறது, இறுதியாக உயிரையும் ஒரு அண்ணனுக்காக அவன் செய்த நன்றிக்காக ஒரு தன்னுடைய தன்மையை நின்று விளங்காமல் மாறி போகாமல் மிக சிறப்பாக தன்னுடைய அண்ணனுக்காக போர் புரிந்து உயிரை விட்டு செய் நன்றியில் சிறந்தவனாக விளங்குபவனாக கம்பன் இந்த இடத்தில் கம்பன் கும்பகர்ணனை படைக்கிறார். அடுத்த ஒரு பாத்திரம் நன்றியில் சிறந்து விளங்குகிற பாத்திரம் என்று பார்க்கிற பொழுது எனக்கு குகன் தோன்றியது. குகன் எதற்கு தோன்றியது என்று சொன்னால், ராமன் யார் என்றே தெரியாமல் ராமன் காண வருகிறான், ராமனோடு இருக்கிறான், பேசுகிறான், ராமனோடு கேட்கிறான், இன்று இரவு உன்னோடு தங்கட்டுமா என்று கேட்கிற பொழுது ராமன் அழகாக சொல்கிறான், யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு என்னோடு என்பான். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான், யாதினும் இனிய நண்ப, அவன் சொன்ன ஒரே வார்த்தை நண்ப, எல்லாவற்றிலும் சிறந்தவனாகி என்னுடைய நண்பா என்று சொன்ன அந்த ஒரு சொல்லுக்கான நன்றி அவனுடைய வாழ்நாள் முழுக்க தொடர்கிறது. ஒரு சொல் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றால் ஏற்படுத்தும். இலக்கியங்களில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அவன் சொல்லுகிறான் நண்ப என்று சொல்லிவிட்டான், என்னுடைய நண்பன் என்று ராமன் என்னை சொல்லிவிட்டான். அதற்காக அவனுடைய தியாகம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்க. ராமன் சென்று விடுகிறான், பரதன் ராமனை காண, பரதன் ராமனை காண வருகிற பொழுது எங்கு ராமனை படையெடுத்து வருகிறானோ ராமனை கொன்று விடுவானோ என்று இவனினுடைய கோபம் மேலிடுகிறது. ஆழ நெடுந்துரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலகிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய ஒரு சொல் சொல்லன்றோ, வேழமை வேடல் இறந்திலை என்று என்னை ஏசாரோ. என்னை தாண்டி அவன் போய்விடுவானா? ஏனென்று சொன்னால் நான் ராமன் என்னை நண்பன் என்று சொல்லியிருக்கிறான், அந்த நட்பிற்கான நன்றி உணர்வோடு நான் செயல்பட வேண்டாமா? என் உயிர் போன பிறகுதான் அவன் ராமனை கொல்ல வேண்டும். என்னை தாண்டி சென்று அவன் ராமனை கொல்லக்கூடாது. நான் இறந்த பிறகுதான் அவன் என்னை தாண்டியே செல்ல வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். இந்த பாத்திரம் எத்தகைய நன்றியினுடைய மிகப்பெரிய தன்மையை சிறந்து விளங்குகிற தன்மையாக இந்த பாத்திரம் செயல்படுகிறான். நன்றி அவன் உள்ளாக கூறியிருக்கிறது. காரணம், ஒரு சொல் அவனுக்கு இவ்வளவு பெரிய நன்றியை கொடுத்திருக்கிறது. அடுத்ததாக நன்றியை சிறப்பாக செய்கிற இடத்தில் சீதையை பார்க்கலாம். யுத்தகாண்டம் அனைத்து முடிந்து விட்டது. யுத்தம் அனைத்து முடிந்து விட்டது. யுத்தகாண்டத்தின் இறுதியில் அனுமன் வந்து சொல்லுகிறான், அனைத்து முடிந்து நாம் சோபனம் பாடிக்கொண்டே வருகிறான், நாம் வென்று விட்டோம் என்று அனுமன் சொல்லுகிறான். அந்த இடத்தில் சீதை பேசுகிறாள், உலகம் மூன்றும் உதவர்க்கு ஒரு தனி விலை இல்லாமையும் உன்னினன் மேலவை நிலையில்லாமை நின்னதென் திணையென தலையினார் தொழ வேதமும் தம்மையோய். அனுமன் வந்து நிற்கிறான். இவ்வளவு உதவி செய்தவன் அனுமன். ராமனுக்கும் சீதைக்கும் இடையே இருந்த அந்த காதல் உணர்வினை மேலட செய்தவன் அனுமன். அங்கு பிரிந்து ராமன் பாடிக்கொண்டிருக்கிறான், அங்கு பிரிந்து சீதை பாடிக்கொண்டிருக்கிறார். இருவருக்கும் இடையிலான அந்த காதல் உறவை நிலை பெற செய்தவன் அனுமன். சீதையை காண செல்கிறான். சென்று சீதையினுடைய செய்தி அனுமனிடம் ராமனிடம் சொல்லுபவன் அனுமன். இத்தனை செயல்களை செய்த அனுமனுக்கு இந்த யுத்தம் முடிந்த பிறகு சீதை என்ன செய்வது, இவ்வளவு உதவிகளை செய்த உனக்கு என்ன செய்வது என்று சீதை நினைக்கிற பொழுது சொல்கிறார், மூன்று உலகையும் உனக்கு கொடுத்து விடலாம். இந்த மூன்று உலகையும் கொடுத்து விடலாம், ஆனால் அவை அனைத்தும் நிலையில்லாதவை. மூன்று உலகம் கொடுப்பது பிரச்சனையே இல்லை, உனக்கு மூன்று உலகங்களையும் கொடுத்து விடலாம், ஆனால் அவை நிலையில்லாதவை. ஆதலால் என்னுடைய தலையால் தொழுகிறேன் என்று சீதை சொல்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். மூன்று உலகத்தையும் நான் கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அந்த மூன்று உலகமும் நிலையில்லாதது. நிலையில்லாததை நான் எப்படி கொடுப்பேன்? என்னுடைய தலையினால் உனக்கு தொழுது நன்றியை செலுத்துகிறேன். தலையால் தொழுதல் அவ்வளவு எளிமையான ஒரு விஷயமும் கிடையாது. தலையால் தொழுதல் எந்த இடத்தில் செய்வோம்? தலையால் தொழுதல் என்று எண்ணுகிற பொழுது கண், மூக்கு, வாய், செவி, இந்த நான்கு புலன்களும் அதில் அடங்கி விடுகிறது. மெய், உடம்பு, நீங்கள் தலையை தாழ்த்துகிற பொழுது உங்களுடைய உடம்பும் தாழ்ந்துவிடும். ஐந்து உறுப்புகளும் அங்கு தாழ்கிறது. ஐம்பொறிகளும் தாழ்கிறது. எந்த இடத்தில் ஐம்பொறிகளையும் நாம் சரண் கொடுப்போம், தாழ்த்து கொடுவோம் என்று சொன்னால், இறைவனின் முன்னிலையில் நிற்கிற பொழுதுதான் நாம் முழுமையாக இறைவனை சரணடைவோம். தன்னுடைய உறுப்புகள் அனைத்தும் இறைவனிடம் ஒப்படைப்போம். அந்த ஐம்பொறிகளும் இறைவனிடத்தில் சரண் போகும். அப்படியாக சீதை தன்னுடைய ஐம்பொறிகளையும் அனுமனிடத்தில் அனுமனினுடைய பாதங்களின் கீழ் வைக்கிறார் என்று சொன்னால், அனுமனை இறைவனாக பார்க்கிறார். காரணம், அவன் செய்த உதவி. அந்த உதவிக்கு இவள் செய்கிற நன்றி எத்தகைய உயர்ந்ததாக இருக்கிறது. இன்றளவிலும் நாம் யாரேனும் ஒரு உதவி செய்துவிட்டால் அவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றுதான் சொல்லுவோம். சிரம் தாழ்கிற பொழுதே முழுமையும் அவருக்கு சரணம் என்று பொருள். ஆக எந்த ஒரு அளவிற்கு சீதை நன்றியுடையவளாக திகழ்ந்திருக்கிறார், கம்பன் அப்படி படைத்திருக்கிறார். சீதையுடைய தன்மையில் பார்க்கிற இன்றும் சற்று ஆழ்ந்து நோக்குகிற பொழுது, ஒரு சிறு பாத்திரமாக இருந்த போதிலும் அவர்கள் எப்படி நன்றியுடையவர்களாக இந்த ராமாயணத்தின் உள்ளாக, கம்பனினுடைய ராமாயணத்தின் உள்ளாக பயணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். தாடகி இருக்கிறார். தாடகியினுடைய கணவன் சுந்தனன், அவனும் தாடகையும் அவர்களினுடைய இரண்டு மகன்கள் சுபாகு, மாரீசன், இவர்கள் எல்லாம் இருந்து கொண்டு மிகப்பெரிய அராஜகம் என்று சொல்லலாம். மலைகளை பேர்த்து எடுத்து போடுகிறார்கள். மரங்களை பெயர்த்தெடுத்து போடுகிறார்கள், மலைகளை உருட்டுகிறார்கள். மிகப்பெரிய அந்த இடமே அப்படியே ஒரு காட்சியே பார்க்க முடியாத அளவிற்கு கொடுமையான காட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அகத்தியர் முனிவர் தங்கி இருக்கிற இடத்திற்கு அருகில் சென்று இவர்களினுடைய ஒவ்வொரு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மரத்தையும் பீத்து எழுந்து போடுகிறார். இதை பார்த்து அகத்திய முனிவருக்கு மிக கடுமையான கோபம் வந்து விடுகிறது. அந்த கோபத்தின் பயனாய் அவர் கொடுத்த சாபம் தான் அது தாடகைக்கு. இந்த இரண்டு மகன்களும் சுபாகவும் மாரீசனும் கடலில் சென்று கலந்து விடுகிறார்கள். ஒரு இடத்தில் மறைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு உபாயம் யார் கொடுக்கிறார் என்று சொன்னால், ராவணனுடைய தாய் கேசகி. கேசகியினுடைய தந்தை சுமாலி. ராவணனுக்கு அவன் தாத்தா முறையாகிறான். தாத்தாவான சுமாலி சுபாகு மாரீசன் இரண்டு பேரையும் அரவணைத்து அவர்களை தன்னுடைய மகனாகவே பார்த்துக் கொள்கிறான். ஆக இவர்கள் ராவணனுக்கு மாமா முறையாகி விடுகிறார்கள். இந்த உறவு முறையில் இருந்து கொண்டு இருப்பதனால் சுபாகுவும் மாரிசும் அந்த செய்நன்றி மறவா தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் சுபாரி அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த உதவி செய்த தன்மையினால் இவர்கள் ராவணனுக்கு உதவி செய்கிறார்கள். வானரங்களாக இருந்து கொண்டு மாரிசன் அந்த மாயமான் வேடம் போட்டு செல்கிறான். ராவணனுடைய அம்புகளால் இறந்து படுகிறான். சுபாகுவும் வேள்வியை தகர்க்க செல்கிற பொழுது ராமனால் இறந்து படுகிறார். இப்படியாக சிறு பாத்திரமாக இருந்த போதிலும் அவர்கள் தங்களினுடைய அளவில் நன்றியை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை கம்பன் பேசுகிறார். நன்றியினுடைய சிறப்பை கம்பன் எந்தெந்த இடங்களில் எடுத்து எழுப்புகிறான். நன்றி என்பது எவ்வளவு சிறப்பான ஒன்று என்பதை, அதனுடைய தன்மையை, அதனுடைய வீரியத்தை பேசுகிற இடங்கள் என்று பார்த்தால் ராமன் கிஷ்கந்தை படனத்தில் பேசுகிறார். ராமனுக்கு சுக்ரீவன் சொல்லிவிட்டான், கார்காலம் முடிந்தவுடன் நான் வருகிறேன் என்று. சீதையை மீட்பதற்கு, சீதை எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து தருவதற்கு கார்காலம் முடிந்தவுடன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிடுகிறான். ஆனால் சுக்ரீவன் வரவில்லை. ராமனுக்கு கோபம் வருகிறது. சுக்ரீவன் வரவில்லை. இலக்குவனை அழைத்து சொல்கிறான். சுக்ரீவனிடம் சென்று வருகிறேன் என்று சொன்ன அவன் வரவில்லை. அந்த இடத்தில் ராமன் பாடுகிற பாடலினுடைய தன்மை எவ்வளவு ஆழமான கருத்துக்களை உள்கொண்டதாக இருக்கிறது. நன்றி கொன்றரு நட்பினை நாரறுத்து ஒன்றும் மெய்மை சிதைத்து உரை பொய்த்துள்ளார். கொன்று நீக்குதல் குற்றத்தில் தங்குமோ சென்று மற்றவன் சிந்தையை நோக்குவார். நன்றியை மறந்தவனுக்கு என்ன செய்தி என்று சொன்னால் அவனை கொலை செய்து விடலாம். நன்றி கொன்றரு நட்பினை நார் அறுத்தவருக்கு அவன் பொய் சொல்லிட்டான், நன்றியை கொன்று விட்டான். தான் வருகிறேன் என்று சொன்ன அந்த நன்றியை கொன்று அவனுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்கிற பொழுது, கொன்று நீக்குதல் குற்றத்தில் தங்குமோ, அவனை கொன்று போட்டாலும் அது குற்றம் இல்லை, என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்று திருக்குறள் சொல்கிறது. நன்றியை மறந்தவனுக்கு என்ன பெரிய உபாயம் இருந்து விட போகிறது? எந்த இடத்திலும் அதற்கு உபாயமே கிடையாது. கொலையில் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கூழ், கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கூழ், அது அறந்தான். கொடியவரை கொன்றுவிடலாம். எந்த கொடியவர்? நன்றியை மறந்தல் என்ற செயலை செய்த கொடியவரை வேறறுத்தல் சிறந்தது. அப்பொழுது நன்றி என்ற பண்பினுடைய சிறப்பை கம்பனியுடைய இடத்திலே ராமனின் வாயிலாக உயர்த்தி பிடிக்கிறார். அனுமன் பேசுகிறார். இங்கிருந்து செல்லுகிற இலக்குமன் அங்கு அவர்களை காண நோக்கி செல்லுகிற பொழுது அனுமன் ஒரு இடத்திலே அந்த நன்றியினுடைய சிறப்பை பேசுகிறான். நன்றி எவ்வளவு சிறப்பானது, அந்த நன்றியை மறந்தவனினுடைய செயல் எவ்வளவு பாவமானது என்று பேசுகிறான். சிதை அவள் காதல் தாயை தந்தையை குருவை தெய்வ பதவி அந்தனரை ஆவை பாலரை பாவை மாறை வதை புரிஞர்க்கும் உண்டாம் மாற்றம் ஆற்றல் மாயா உதவி கொணார்க்கு கொன்றானும் ஒழிக்கலாம் உபாயமுண்டோ. அதாவது காதல் தாய் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையில் இருந்து தவறாது அன்பு செலுத்தி கொண்டிருக்கிற தாய், அவனுடைய தாயை தந்தையை குரு தனக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க செய்த குருவை கொன்றவனுக்கும், தெய்வ பதவி அந்தனர் உயர்ந்த பதவியுடைய அந்தனரை கொன்றவனுக்கும், பசுவை கொன்றவனுக்கும், பாலரை கொன்றவனுக்கும், சிந்த குழந்தைகளை கொன்றவனுக்கும், பாவை மறு பெண்களை கொன்றவனுக்கும் கூட உபாயம் இருக்கிறது. அவர்களுக்கு கூட ஒரு கழுவாய் இருக்கிறது. ஆனால் நன்றியை கொன்றவனுக்கு எந்த உபாயமும் இல்லை என்பதை அனுமனின் வாயிலாக சொல்கிறார். அதனால்தான் அனுமன் சொல்லின் செல்வனாகவே உயர்ந்து நிற்கிறார். ஒரு சில இடங்களில் அனுமனை சொல்லின் செல்வன், சொல்லின் செல்வன் என்று கம்பர் பயன்படுத்துகிறதற்கு காரணம் இந்த சொல்லை அவர் சொல்லியிருக்கிறார். மிக சிறந்த அம்மா சொல்லுகிற பொழுது கூட புறநானூறு சொல்லுகிறது என்று சொன்னார்கள். புறநானூறும் சொல்கிறது, ஆண்களை அடுத்த அரணினோர்க்கும் மானிழை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் பார்ப்பார் பார்த்தப்பிய கொடுமையோர்க்கும் மழுவாய் இருக்கிறது, எல்லோருக்கும் மழுவாய் இருக்கிறது. ஆனால் செய் நன்றி மறந்தவருக்கு மட்டும் எந்த ஒரு கழுவாயும் இல்லை, அவனுக்கு எதையும் செய்து முடியாது. இதைதான் திருக்குறளும் திருவள்ளுவரும் சொல்லிவிடுகிறார். கம்பனும் திருவள்ளுவரும் நிறைய இடங்களில் ஒத்துப்போகிறார். கம்பன் வார்த்தைகளில் சொன்னிய திருவள்ளுவர் வார்த்தைகளில் சொன்னியதை கம்பன் காவியமாகவே படைத்து காட்டுகிறார். மிக சிறப்பாக அந்த இடத்திலும் அந்த இடத்தில் நன்றியை மறந்தவர்களுக்கு எத்தகைய பழியும் பாவமும் உண்டாகும் என்பதை அவர் விளக்கு. வீடனன் அடைக்கல படலத்தில் வந்து ராமனை அடைக்கலமாக வந்து நிற்கிறான். அடைக்கலம் வேண்டும் என்று ராமனிடம். அப்பொழுது வீடனரை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அனுமன் சொல்கிறான் சேர்த்துக் கொள்ளலாம் என்று. எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அனுமன் சொல்கிறான். அந்த இடத்தில் ராமன் சொல்கிறான், உயிருக்கு அபாயம் என்றான் உயிரை தன் உயிரின் ஓம்பா கையனும் ஒருவன் செய்த உதவியின் கருத்திலானும் மையற நெறியின் நோக்கி மான்மறை நெறியில் நின்று மெய்யினை பொறு என்றானும் மீர்விழா நரகில் வீழ்வான். யார் யார் நரகத்தில் வீழ்வா என்று கேட்டால், எனக்கு அபாயம் வேண்டும், என்னை பாதுகாருங்கள் என்று வந்து உன்னிடம் அபாயம் வேண்டி நிற்கிறானே, அவனுக்கு அபாயம் அளிக்காமல் விலக்கிவிட்டாலும் ஒருவன் செய்த உதவியை அந்த உதவிக்கான நன்றியை கருதாமல் மறந்து விட்டாலும் உண்மை பொருளை உணராமல் அது பொய் என்று குறைப்பவனும் நரகத்தில் வீழ்வார், நரகத்தை சென்று சேர்வார். அந்த இடத்தில் அவர் சொல்ல நினைக்கிறது, அந்த மூன்று பொருளில் நன்றி எவ்வளவு உயர்வான ஒரு இடமாக நினைக்கிறார். ஒருவர் செய்த நன்றியை மறந்தவன் நிச்சயம் நரகத்தில் தான் சென்று சேர்வார். நன்றியை மறக்க கூடாது என்பது எவ்வளவு உயர்வாக அந்த பண்பை இந்த காப்பியம் பேசிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பாத்திரத்தின் வாயிலாகவும் ஒவ்வொரு நிலையிலும் அந்த நன்றியினுடைய தன்மையை அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இங்கு வீடனனை சேர்த்துக் கொள்கிறார்கள். காரணம், அபாயம் வேண்டி வந்து நிற்கிறார், அவனுக்கு அபயம் அளிக்கிறார். பரதன் இன்னொரு இடத்தில் பேசுகிறான், இங்கு ஆட்சி எல்லாம் மாறிவிடுகிறது, தந்தை இறந்து விட்டிருக்கிறான், அண்ணன் காணகத்திற்கு சென்று விட்டிருக்கிறான், இன்னொரு தம்பி உடன் சென்று விட்டிருக்கிறான், நாடே அலங்கோலமாக கிடக்கிறது, நாடே அலங்கோலமாக இருக்கிறது. பரதன் வருகிறான், பரதன் பார்க்கிறான், இன்னும் இப்படி இருக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அரசாட்சியை எடுத்துக்கொள், அரசாட்சி உனக்காகத்தான் இருக்கிறது, அரசாட்சியை எடுத்துக்கொள் என்று பரதனை கூப்பிட்டு அரசாட்சியை கொடுக்கிற பொழுது பரதன் வாங்க மறுக்கிறார். பரதன் சொல்கிறார், அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா என்று பரதன் பேசுகிறான். பன்று உயிர் ஒய்த்து உக கரந்த பால் உண்டோன், மன்றுடை பிறர் பொருள் மறைத்து வப்பினோன், நன்றியை மறந்திடும் நயம் இளன் நாவினோன் என்று இவர் உரு நரகு என்னது ஆகவே. அந்த நரகம் என்னுடைய நரகமாகவே மாறிவிடும். எப்படி என்று சொன்னால், பன்றுக்காக பசு இருக்கிறது, அந்த பசுவானது பன்றுக்கு பால் கொடுத்து விட்ட பிறகுதான் அந்த பசுவில் இருந்து பால் கறக்க வேண்டியது ஒரு முறைமையாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது, பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த பசுவினுடைய கன்றிற்கு பால் இல்லாதபடி அந்த மடி முழுவதையும் கறந்து விட்ட கயவன், அந்த குற்றம் செய்தவனும் பிறர் ஒரு பொது மன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், அந்த பொது மன்றத்தில் இருக்கிற பொழுது பிறரினுடைய பொருளை திருடுகிறவனும் நன்றியை மறந்தவனும் நரகிடை புகுவார். அந்த நரகத்தில் நான் செல்ல போகிறேன் என்று பரதன் சொல்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் அந்த நன்றியை மறந்தவனாக இந்த இடத்தில் சித்தரிக்கப்பட்டு விடுகிறான். அண்ணனை காணகத்திற்கு அனுப்பியது இவன் தானோ என்று சமூகம் எண்ணிவிடுமோ, நாடு மக்கள் எண்ணிவிடுவார்களோ என்ற நிலையில் நன்றி மறந்தவனாக நான் நிற்கிறேனே. பரதனினுடைய நிலைப்பாடு, நன்றி மறந்தவனாக நான் நிற்கிறேனே என்று பரதன் எண்ணி, இந்த நரகத்திற்குள்ளாக நான் சென்று விடுவேன், எவ்வளவு பெரிய பாவமாக அந்த நன்றியை மறந்துகிற செயலானது இருந்திருக்கிறது. அவன் செய்த நன்றியை மறந்தால் அவன் நிச்சயம் நரகத்திற்கு தான் பாவம் போவான். அவனுக்கு வேறு எந்த ஒரு கழுவாயும் இல்லை என்பதை பல இடங்களில் கம்பன் உணர்த்தி கொண்டே வருகிறான். அனுமன் சொல்கிறான், உதவாமல் ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறாக என்ன செய்வது, உதவாமல் ஒருவர் செய்த உதவிக்கு உயிர் கொடுத்தலே கைமாறு என்று அனுமன் பேசுகிறான். என்ன செய்வது என்ற கேள்விக்கு அனுமன் பதில் சொல்கிறான். ஒருவர் உனக்கு நீ எந்த உதவியும் செய்யாமல் ஒருவர் உதவி செய்கிறாரே, அவருக்கு என்ன கைமாறு செய்வாய் என்றால், உயிரை கொடுத்தல் தான் கைமாறு என்று அனுமன் பேசுகிறான். சுக்ரீவன் ராமனிடம் கேட்டது என்ன, இந்த நாட்டையினை எனக்கு வாளியிடம் போர் புரிந்து நாட்டை எனக்கு வாங்கி கொடுங்கள் என்று சுக்ரீவன் கேட்கிறான். சுக்ரீவனுக்காக போர் புரிந்து அந்த நாட்டினை அவனுக்காக வாங்கி கொடுக்கிறான். இவன் என்ன சொன்னான், நான் உனக்காக வந்து சீதையை எங்கிருக்கிறாரோ தேடி அவனோடு போர் புரிய என்னுடைய படைகளை தருகிறேன், ராவணனோடு போர் புரிய படைகளை தருகிறேன் என்று உறுதியளித்தான். ஆனால் அதில் பொய்த்து விடுகிறான். உதவாமல் ராமன் எந்த ஒரு எண்ணத்தோடும் உதவவில்லை. அதாவது உதவாமல் ஒருவருக்கு உதவுதல், முதலில் இவன் உதவி விட்டிருந்தால், சுக்ரீவன் உதவி விட்டிருந்தால் ராமன் அதற்கு செய்நன்றியாக உதவுகிறான் என்று சொல்லலாம். சுக்ரீவன் உதவாத போதும் இவன் முதலில் உதவுகிறான். உதவாமல் ஒருவன் செய்த உதவிக்கு இவன் அங்கு உதவவில்லை, உதவாமலே ஒருவனுக்கு செய்கிற உதவி. நன்றியிலே இரண்டு வகை இருக்கிறது. எல்லோரும் செய் நன்றி செய் நன்றி என்றுதான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். செய்யா நன்றி ஒன்று இருக்கிறது, அது உதவாமல் உதவுகிறது தான் செய்யா நன்றி, உதவாமலே உதவுது. எப்படி வந்து பதினெண் கீழ்கணக்கு என்று சொல்லுகிறோம் என்றால், பதினேழு மேல் கணக்கு என்று ஒன்று இருக்க வேண்டும். அதைதான் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினேழு மேல் கணக்கு என்று அறிஞர்கள் சிலர் சொல்கிறார்கள். அப்படி என்று பார்க்கிற பொழுது செய் நன்றி என்ற ஒன்று இருக்கிற பொழுது செய்யா நன்றி என்ற ஒன்று இருக்க வேண்டும். அந்த செய்யா நன்றி எதுவென்று பார்த்தால் உதவாமல் உதவுவதுதான் செய்யா நன்றி. உதவாமல் உதவுவது செய்யா நன்றி என்று பார்க்கப்படுகிறது. சில பல சில இடங்களில் கம்பன் நன்றி என்பதை உதவி என்ற சொல் கொண்டே அணுகுகிறான். எல்லா இடங்களிலும் அவர் நன்றி என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை. சில இடங்களில் அவர் உதவி என்ற சொல்லை நன்றி என்ற சொல்லுக்காகவே பயன்படுத்துகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவர் தன்னுடைய நன்றியினுடைய தன்மையை அந்த சொல்லினுடைய பொருண்மையை எடுத்தாலவே பார்த்து கொண்டிருக்கிறார். காரை பேசுகிற பொழுது சிறுவாய் இல்லை ஐய சிறியவர் தீமை செய்தலால் ஆறுவாய் நீயல்லான் மற்றும் ஆர் அருள்வார் என்று தாரை வைக்கிறார். ஐயா கோபப்பட வேண்டாம், ராவணன் நிற்கிறான், ஐயா கோபப்பட வேண்டாம், நீங்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும், உங்களை தவிர்த்து வேறு யார் பொறுத்துக் கொள்ள முடியும், ஏனென்று சொன்னால் நன்றியினுடைய தன்மையில் சிறந்து விளங்குபவனாக நீங்கள் தானே இருக்கிறீர்கள். உதவி செய்தவரை மறுத்து அவருக்கு உதவி செய்யாமல் மறுப்பவருக்கு வேறு ஏதும் உலகம் உண்டோ என்று தாரை பேசுவதாக கம்பன் படைக்கிறார். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த உதவி என்ற இடத்தில் கம்பனானவன் பல இடங்களில் உதவியினுடைய தன்மையை பேசிக்கொண்டே இருக்கிறான், நன்றியினுடைய தன்மையை பேசிக்கொண்டே இருக்கிறான். உதவாமல் உதவி என்று ஒன்று சொன்னேன், செய்யா நன்றி என்று. செய்யா நன்றியை யார் யார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கம்பனில் வந்திருக்கிற அத்தனை பாத்திரங்களும் செய்யா நன்றி என்ற ஒன்றினை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். முதலில் ஆரம்பிக்கிற கைகேயி கூட செய்யா நன்றி என்ற ஒன்றினை தான் பயன்படுத்துகிறார். கைகேயும் அந்த பண்பில் சிறந்தவனாக விளங்குகிறார். இலக்குவன் பரதன் சத்ருக்கன் என ஒவ்வொருவரும் செய்யா நன்றியில் சிறந்தவர்களாகவே விளங்கி வருகிறார்கள். அண்ணனுக்காகவே ஒரு தம்பி பாணபத்திற்கு ஒரு தம்பி அண்ணன் சொன்னான் நீ வீட்டுக்கு போடா, எல்லோரும் அங்கு காத்து கொண்டிருப்பார்கள், நான் இங்கு காணகத்தில் இருக்கிறேன் என்று தெரிந்தால் மக்கள் எல்லோரும் என் பின்னே வந்து விடுவார்கள், நீ செல் என்று சொல்லுகிற பொழுது ஒரு தம்பி மனமில்லாமல் விடைபெற்று செல்கிறான். சொல்லுகிற வார்த்தைக்கு பணிந்து செய்கிறதும் ஒரு நன்றி தான். ஒருவர் பெரியவர் கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்டளையை மனதோடு ஏற்று செய்தலும் அந்த கட்டளையை அணிப்படைந்து செய்தலும் நன்றி என்ற பண்பிற்குள்ளாகத்தான் நடந்துகிறது. அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தம்பியும் கம்பனியுடைய ராமனினுடைய தம்பிகள் அனைவரும் நன்றியில் சிறந்தவர்களாகவே தெரிகிறார். பரதன் அவனை போல நன்றியில் சிறந்தவன் வேறு ஒருவரை சொல்லிவிட முடியாது. மிகச்சிறந்த தம்பியாகவும் நன்றியில் சிறந்த ஒரு பாத்திரமாகவும் திகழ்கிறவன் பரதன். பரதன் ராமனுடைய காணகத்துக்கு சென்று அண்ணனை வர சொல்லி அழுக வந்துவிடுங்கள் அம்மா முடியாது என்று ராமன் மறுத்து அண்ணன் வரவில்லாத இடத்தில் அண்ணன் இல்லாத இடத்தில் நான் எப்படி ஆட்சி செய்வது, அண்ணனினுடைய பாதுகைகளையாவது இறந்து பெற்று வந்து அந்த பாதுகைகளை வைத்து அவற்றுக்கு தினந்தோறும் கணக்குகளை சமர்ப்பித்துக் கொண்டு ஒரு ஆட்சியை செய்கிற தம்பி எங்கும் கிடையாது. அவனினுடைய நன்றி உணர்வு எத்தகைய சிறப்புடையதாகவே அங்கு அமைந்திருப்பார். 14 ஆண்டுகளும் இந்திரியங்களை அவித்திருந்தவையோன் என்று கம்பன் எழுதுகிறார். அவித்தல் என்பதற்கும் அடக்கி வைத்தல் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அடக்கி வைத்தல் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு தன்மை, அடக்குதல் என்றால் அமைதியாக ஐம்புறிகளையும் அடக்கி வைக்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருத்தல் வேண்டும். அவித்தல் என்பது வேறு பொருள். எதை அவிப்போம், உண்ணுகிற இந்த சுண்டல் இதையெல்லாம் சொல்வோம், அவிக்கிறோம் அவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவித்தல் என்றால் என்னவென்றால் அவித்து விட்டால் அந்த பொருள் முளைக்கின்ற தன்மையை பெறாது. அவித்து விட்டால் அந்த பொருள் முளைக்கின்ற தன்மையே பெறாது. அப்படித்தான் பரதன் தன்னுடைய இந்திரியங்களை உறுப்புகளில் அவித்து விட்டான். அவனுக்கு இல்லற சுகமே தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் தன்னுடைய அண்ணன் இல்லை. அண்ணன் தன்னோடு இருக்க வேண்டும் இல்லையா, அதை மறந்து செய் நன்றியை துறந்து நான் எப்படி வாழ்வது. அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த நன்றியில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக 14 ஆண்டுகள் இந்திரியங்களை அவித்திருந்த வேயும் இறுதியாக தீமூட்டி உயிர்விடவும் துணிகிறவன் பரதன். அண்ணன் வரவில்லை என்றவுடன் தீயை மூட்டிவிட்டான். தன்னுடைய உயிரையும் அதில் பாய்ச்சி உயிர்விடவும் துணிந்து நிற்கிற இடத்தில் பரதன் உயர்ந்து விடுகிறான். அவனினுடைய நன்றியானது அத்தகைய பெரும் தவமிக்க நன்றியாகவே எல்லா இடங்களிலும் திகழ்கிறது. இலக்குவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் என்று சொன்னாலே ராமன் இலக்குவன் என்று சொல்லுகிற தன்மையில் ராமனை விட்டு ஒருபோதும் அயராது பிரியாது நின்றிருந்தவன் இலக்குவன். இலக்குவனனை இளைய பெருமான் என்றே கம்பன் பல இடங்களில் இலக்குவனை பேசிக்கொண்டே வருகிறான். எல்லா இடங்களிலும் ராமன் தவறுகிற பொழுது அந்த தவறினை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு மிக்கவனாக திகழ்பவன் இலக்குவன். இலக்குவனும் ஒரு இடத்தில் கூட அண்ணனை விட்டு கொடுத்து பேசுவதாக இல்லை. அண்ணன் எங்கிருந்து இடறி விடுகிறானோ, எங்கிருந்து தவறி செய்ய நினைக்கிறானோ, உங்க வாரிசன் மாயவன் போட்டு வேடம் போட்டு வந்து நிறுத்துற பொழுது இவன் சொல்கிறான், அண்ணா அது மாயமான் என்று. நீங்கள் அம்மாதீர்கள், அது பொய்மான் அண்ணா என்று சொல்லுகிறான். ராமன் கேட்கவில்லை. காதல் மயக்கத்தில் ராமன் இருக்கிறான். காரணம், தன்னுடைய மனைவி கேட்டுவிட்டார். தன்னுடைய மனைவி கேட்டுவிட்டால் அந்த மான் வேண்டும் என்று. அதனால் இவன் என்னுடைய சிந்தனை அங்கு செயல்படவில்லை. அந்த இடத்தில் என்று சொல்கிறான். அந்த இடத்திலும் விளக்குவன் ராவணனுக்கு ராமனுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடங்களிலும் ராமன் தவறுகிற இடத்தில் எல்லாம் இவன் அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். காரணம், அதுவும் ஒரு வகையான நன்றி. அண்ணன் தவறுகிற இடத்தில் எல்லாம், தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் தவறி செய்கிற இடத்தில் எல்லாம் அவனுக்கு அறிவுறுத்துதல், நல்ல ஒழுக்கங்களை சொல்லித் தருதல், நல்ல பண்புகளை மீண்டும் அறிவுறுத்துதல் என்பது நன்றியினுடைய ஒரு செயலாகவே அமைகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இலக்குவன் எல்லா இடங்களிலும் ராமனுக்கு நன்றி உடையவனாகவே திகழ்ந்து வருகிறான். ஒவ்வொரு இடத்திலும் அவன் அமைக்கிற அந்த குடிலை பார்த்து ராமனே வியந்து போகிறான். எங்கு கற்றனை இது போல் என்று ராமன் கேட்கிற அளவிற்கு அவனுடைய குடில் அமைக்கிற தன்மையானது வியந்து போற்றுகிற அளவிற்கு அமைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தம்பியும் சத்ருக்கள் பேசாத தம்பி என்று கம்பன் அழகாய் சொல்லுவான். பேசாத தம்பி யார் என்று கேட்டால் சத்ருகன். ஆனால் அவனை போல மிகச்சிறந்தவன் இல்லை. பரதனை விட பிரிவதே கிடையாது. பரதனை விட்டு ஒருபோதும் பிரியாதவன் சத்ருகன். எந்த இடத்திலும் பரதனை விட்டு அகலாதவன். ஆனால் இங்கோ இலக்குவன் சத்ருகனினுடைய நிலை மிகவும் பரிதாபமான ஒரு நிலை. பெரிய அண்ணன் என்ன சொல்லுகிறானோ அதை பரதன் கேட்கவும், பரதன் என்ன சொல்கிறானோ அதை இலக்குவன் கேட்க வேண்டும், இலக்குவன் என்ன சொல்கிறானோ அதை சத்ருகன் கேட்க வேண்டும். அவனால் எதையும் பேசிவிட முடியாது. ஆனாலும் இந்த மூன்று அண்ணன்களுக்கு கீழாக அவன் இருந்த போதிலும், அண்ணன்களுக்கு என்னென்ன பணிவிடை செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு எத்தகைய நன்றி உடையவனாக தான் திகழ வேண்டுமோ என்பதை தன்னளவில் உணர்ந்து நன்றி உடையவனாகவே எல்லா இடங்களிலும் அவன் திகழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். இப்படியாக அவனுடைய ஒவ்வொரு அண்ணன்களும் சகோதரர்களும் நன்றி உடையவர்களாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தசரத பெருமான் மிக சிறந்த நன்றி உடையவனாகவே திகழ்கிறார். அவரினுடைய நாட்டு வளம் சொல்கிற பொழுது நன்றி கொன்ற வெண்கொடை கொடையான் என்று சொல்கிறார். அவ்வளவு சிறந்த நன்றியோடே திகழ்ந்த ஒரு அரசர் என்று சொன்னாலும் தசரத பெருமான். அவருடைய நன்றியினால் தானே இந்த காப்பியமே இப்படி நகர துணிந்த இடமாக மாறுகிறது. நன்றியில் அவரும் சிறந்தவராகவே திகழ்கிறார். கைகேயும் மிகச்சிறந்த பெண்மணி. கைகேயும் மிகச்சிறந்த பெண்மணி ஒரே ஒரு தவறு கிடைத்தார். தன்னுள் இருப்பவள் சொல்கிற தவறான செய்தியை உண்மை என நம்பியதினால் அவள் இந்த இடத்தில் தவறியவளாகவே மாறுகிறாள். உண்மையிலே அவள் மிகச்சிறந்த பெண்மணி. போரில் உதவி செய்கிறாள். தன்னுடைய பிள்ளைகளை, ராமனை தன்னுடைய பிள்ளையாகவே வளர்த்தவள் கைகே. எந்த இடத்திலும் அவனை விட்டு கொடுத்ததே கிடையாது. கூனி எவ்வளவோ சொல்கிறாள். அவளினுடைய மனம் மாற்றுவதற்காக கூனி அத்தனை கதைகளை சொன்ன போதிலும் அதை அனைத்தையும் நம்பவே இல்லை. இறுதியாக அவள் பயன்படுத்திய ஆயுதம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு பெண்ணிற்குமே இரண்டு விஷயம். ஒன்று, தன்னுடைய தகப்பனையோ தன்னுடைய மகன். இந்த இரண்டும் தான் பெண்களுக்கே மிகவும் பிடித்த ஒரு விஷயம். தன்னுடைய அப்பாவை பத்தி பேசினா கோச்சுப்பாங்க, தன்னுடைய பிள்ளைய பத்தி பேசினா கோச்சிருவாங்க. ஒரு பெண்ணை மாற்றுவதற்கு இந்த இரண்டு ஆயுதம் கையில் இருக்கணும். இங்கு இவர் கரெக்டா சரியான ஒரு ஆயுதத்தை அந்த இடத்துல பயன்படுத்த நினைக்கிறாள். தன்னுடைய பிள்ளைக்கு அரசாட்சி போய்விடும், உன்னுடைய பிள்ளைக்கு அரசாட்சி போய்விடும் என்று பிள்ளை பாசத்தை அங்கு முன்னிலைப்படுத்துவதனால் இவளுடைய மதியானது மயங்கி விடுகிறது. அப்படியாக இவள் வந்து தன்னுடைய பலத்தில் இருந்து நன்றி தவறியவளாக மாறிவிடுகிற நிலையாக அமைகிறது. மற்றபடி அவள் எல்லா இடங்களிலும் நன்றியில் சிறந்தவளாகவே திகழ்கிறாள். இப்படி ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு இடங்களும் நன்றியினுடைய தன்மையை கம்பன் முழுமையிலும் பேசிக்கொண்டே இருக்கிறது. கம்ப ராமாயணம் முழுமையும் பார்க்கிற பொழுது நன்றி என்ற இந்த மூன்று எழுத்து, ஐயா கணித பேராசிரியர் இருக்கிறார், அவருக்கு அவரினுடைய மொழியில் சொல்வது என்று சொன்னால், நன்றி என்ற வார்த்தையினுடைய அளவானது சிறியது, அது கொண்ட கனமானது மிகவும் பெரியது. நன்றி என்ற சொல்லை மிக எளிமையாக நாம் பார்த்தாலும் அது கொண்ட பொருள் காலம் தாண்டி தாண்டி தாண்டி உள்நோக்கி செல்லுகிற பொழுது மிகவும் வலிமை உடைய ஒன்றாகவே இருக்கிறது. சமீபத்தில் நேற்றோ அதற்கு முன்தினமோ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிறுமி சொல்கிறார், திருக்குறளை எல்லாம் படிப்பது 2 மார்க் 2 மதிப்பெண்ணுக்காக கடினப்பட்டு திருக்குறளை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. வெறும் 2 மதிப்பெண்ணுக்காக நாங்கள் ஏன் செய்யுளை எல்லாம் படிக்க வேண்டும்? அவ்வளவு செய்யுளை படித்தால் வெறும் 2 மார்க் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்கிறார்கள், 2 மதிப்பெண் மட்டும்தான் அளிக்கிறார்கள் என்று அவள் வருத்தத்தோடு பதிவு செய்கிறார். ஆனால் அந்த பெண்மணிக்கு, அந்த சிறுமிக்கு தெரியவில்லை அந்த 2 மதிப்பெண் என்பது கல்வியில் அவள் பெற்றாலும் வாழ்க்கையில் அவள் எவ்வளவு மிகப்பெரிய வாழ்வியலை அவளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நன்றி என்ற சொல்லானது மிக சிறிய அளவில் இருந்தாலும் அந்த நன்றி என்ற பண்பு நம்முள் இருந்து கொண்டே இருக்கிற பொழுது நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் அந்த பண்பு வானளவு நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மனதளவில் நன்றி நன்றி உடையவர்களாகவே திகழ்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி.